ஆப்னத்துக்கு டியூவல் ஆப்புகுண பன்மை. இவர்கள் எல்லாரும் அடைந்தார்களோ யதா பய விமுக்தி தே ஆப்புகு, எப்படி அவர்கள் அனைவரும் தத்தம் பயத்திலிருந்து விடுதலை அடைந்தார்களோ அவ்வாறுன்னு தாற்பயம். இப்போ ஒவ்வொருத்தராக பார்க்கச்ச, முதல்ல கயாது சுத்தான்னு போட்டிருந்தார். கயாதுன்னு சொன்னால் பிரகலாதனுடைய தாய். பொதுவாக நம்ம இரண்டகசிப்பு ஞாபகம் வச்சுருந்தா பிரகலாதனை சொல்கிறது உண்டு. ஆனால் சுவாமி அழகாக இங்கே பிரகலாதனுடைய அந்த தாய் எவ்வளவு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா, நாரதரே வந்து அவளிடத்தில் பெருமாளை பற்றி சொல்ல விஞ்ஞாபிக்க அந்த அவருடைய கர்ப்பத்தில் அவள் அந்த நிதிராவேசத்தில் இருந்தால் கூட அந்த சிசு கர்ப்பத்தில் அந்த சிசு கேட்டுருந்தது. அப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணாதானே சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அந்த தாயை முன்னிட்டு சொல்றார் கயாது சுத பிரகலாதன் அர்த்தம். கயாதுவினுடைய புத்திரனால பிரகலாதனுக்கு காயாதவகன்னு ஒரு பெயர் உண்டு. அந்த பிரகலாதன், அப்புறம் வாயச வாயச ஜெயந்தன் இந்தனுடைய பிள்ளை. அந்த விருத்தாந்தத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம். காக்காசுரனாக வந்தான், அவனுக்கும் பெருமாள்னா தமையவ சரணம் ஆப்பன்னு திருலோகம் மூணு பரிக்கிரமிய மூணு லோகத்தையும் சுற்றி வந்தான். கடைசியில் பகவானுடைய திருவையில் விழுந்தான். அவனுக்கு சுவாமி எம்பெருமான் ரட்சணம் பண்ண அவனே ரட்சணம் பண்ணார். திரத புங்கவ திரதன யானை திரத சிகரிசி இம்னா அப்படின்னு வரதராஜ விஜயத்துடைய முதல் ஸ்லோகம். திரத ரதன பல்லு, திரதன இரண்டு அந்த தந்தம், யானைக்கு மட்டும்தான் அந்த முன்னாடி ரெண்டு தந்தம் அப்படி இருக்கு. அதனால் திரத புங்கவம்னா பெஸ்ட்டு, அது கஜேந்திரன். இந்திரக்கு பதிலாக புங்கவ, திரதேந்திர அல்லது திரத புங்கவ கஜேந்திரன். அதுக்கடுத்து திரௌபதி. திரௌபதினா நமக்கு தெரியும், பஞ்சபாண்டவர்களுடைய பத்னி. அந்த வஸ்திர அபகரணத்தின் போது பகவான் அவளை ரட்சணம் பண்ணுறான். அடுத்து விபீஷணன். விபீஷன் தன்னுடைய அண்ணனான ராவணனை விட்டு இந்த பக்கம் வந்தப்போ அவனுக்கும் பகவான் அந்த சரணாகதனாக இருந்தப்போ அவனையும் ரட்சித்தார். அடுத்து புஜங்கம. இந்த புஜங்கமாக தான் ரெண்டு விருத்தாந்தம் சொல்கிறார். ஒன்று காளியன், அந்த காளியனுடைய சிரசில் பகவானுடைய பாதம் பட்டது, அதுவே அவனுக்கு பெரிய பாக்கியம். அது ஒன்று. இன்னொன்று சுமுகன்னு ஒரு ஒரு சர்ப்பம். இது பாகவதத்திலேயே ஒரு புராணத்தில் மேற்கோள் காட்டுற. ஒரு ஒரு முறை எம்பெருமான் பெரிய திருவடியில் அமர்ந்து ஒரு விஹாரிச்சிருந்தப்போ கருடாகவான் வந்து ஒரு இந்த சுமுகன்ற பாம்பை பசியினால் கொத்தி பிடிச்சிட்டாராம். பிடிச்சா அந்த பாம்பு பகவானிடத்தில் சரணாகதி பண்ணித்து உடனே பெருமாள் என்ன பண்ணாரா, கருடனை ஒரு நிமிஷம் பிடிச்சி இழுத்தாராம். இழுத்த க்ஷணத்திலேயே அந்த பாம்பு தப்பிச்சு அது வந்து தன்னை பத்திரப்படுத்தின்றதுன்னு ஒரு ஒரு விருத்தாந்தம் சொல்கிறார். அதுவாக வச்சுக்கலாம் அல்லது காலினாக வச்சுக்கலாம். ஏன்னா புஜங்கமன்னு சொல்லிச்சு வெறும் இங்கே நமக்கு தேர்றது பாம்பு மாத்திரம்தான். அடுத்து விரஜகன. விரஜகணன்னு சொன்னால் அந்த இடையர்கள் கோபியர்கள் என்ன கோபிமார்கள்னு எத்தனையோ ஆபத்திலிருந்து அவளை காப்பாற்றினார். அடுத்து அம்பரீஷன். அம்பரீஷ விருத்தாந்தம் நமக்கு தெரியும். அவன் பரமபக்தன், பரம பாகவதன் அந்த ராஜா. அந்த துர்வாச முனிவரை பற்றி தெரியும், ரொம்ப கோபிஷ்டர். சிஷ்யாரோட அவர் இடத்துல போக அன்னைக்கு துவாதசியாக இருக்க இவர் போய் தீர்த்தாவாடி அனுஷ்டானம் பண்ணி வடிக்கிறதுக்குள்ள துவாதசியாருடைய சமயம் ஆயிடுமோன்ற ஒரு சங்கையில் அவன் அந்த பிரமாத தீர்த்தத்தை சுவீகரித்து விரதத்தை முடிச்சுக்க துர்வாசருக்கிறதுனால ஒரு கோபம் ஏற்பட அந்த கோபத்தை என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவனை சபிக்க அதுக்கு பதிலாக அந்த சக்கரத்தலைவன் வந்து அவரை மிரட்டி துரத்தி அவர் மறுபடியும் பெருமாள் கூட அவனை காப்பாத்துற அம்பரீஷன் மூலமாகவே அவனை காப்பாற்றினார். ஏன்னா நான் பராதீனன், நான் அவனுக்கு கட்டுப்பட்டவன், அவன் எனக்கு தெரியாது அவன் என்ன சொல்கிறான் நான் பண்ணுறேன் ரீதியில் பகவான் சொல்ல மறுபடியும் அம்பரீஷன் காலையில் விழுந்து அந்த அம்பரீஷனையும் துர்வாசனுடைய அந்த சாபத்திலிருந்தோ அல்லதில் காப்பாற்றினான்ற ரீதியில் அவன். ஆதையகன்னு சொன்னால் முதலிய, ஏன்னா எவ்வளவோ பேர் ஜஸ்ட்டு ஒரு லிஸ்ட் தான் கொடுக்க முடியும், ஜஸ்ட்டு காட்ட முடியாமல் தான். முதலியவர்கள் இவாளுடைய பவத் பத சமாஷிதாக, இவாளா யார் அப்படின்னு கேட்டார். இவர்கள் அனைவருமே உம்முடைய திருவடியை சரணமடைந்தவர்கள். சமாஷிதாக சமாஷிதாக சமாஷிதாக ஆஷ்ரிதாக சம்யக்கு ஆஷ்ரிதாக சரணாகதி அடைந்தவர்கள். யதா பய விமுக்தி ஆபுகு, எப்படி இவர்கள் அனைவரும் தத்தம் பயத்திலிருந்து விடுபட்டார்களோ அதே மாதிரி ததா வயமபி சபதி துவயா லபேமகி அப்படின்னு தாத்பரியமானது. ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா ரங்கநாத கயாதுசுத வாயச திரத புங்கவ திரௌபதி விபீஷண புஜங்கம விரஜகண அம்பரீஷாதய பவத்பத சமாஷ்டிதாக யதா பயவிமுக்திம் ஆபுஹு ததா வயமபி சபதி பய விமுக்தி துவையா லபேமகி அப்படின்னு இதுக்கு அண்மையும். அந்த இல்லாத பதங்கள் நம்ம அதிகாரம் பண்ணிக்கணும், போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா ரங்கநாதனே கையாது சுத பிரகலாதன், வாயசன் சொன்னால் அந்த காகாசுரன், திரத பொங்கவன் சொன்னால் கஜேந்திரன், திரௌபதி, விபீஷணன், புஜங்கமன் சொன்னால் ரெண்டு அர்த்தம். இங்கே ரெண்டு பேரும் நம்ம நினச்சிக்கலாம், ஒன்று காளியன் இன்னொன்று சுமுகன்ற பாம்பு. அப்புறம் விரஜகணன் சொன்னால் அந்த மொத்த இடையறுப்பு கூட்டம். அம்பரீஷன் சொன்னால் அம்பரீஷ மகாராஜா, ஆதயகன எட்டால் அப்படின்னு முதலியவர்கள், பவத்பத சமாஷிதாக இவர்கள் அனைவருமே உன் திருவடியை அடைந்தவர்கள். அதேபோல் நாங்களும் உம்முடைய திருவடியை அடைந்தவர்களாக இருக்கிறோம். தாத்பரியம் யதா பய விமுக்தி மாபு, எப்போ எவ்வாறு அவர்களுக்கு அவர்களுடைய பயத்திலிருந்து விடுதலை ஏற்பட்டதோ ததா அவ்வாறே வயமபி நாங்களும் சபதி உடனேவே உடனேயே துவயா உன்னாலேயே அந்த பய விமுக்தி லபேமகின்னு அந்த பயத்திலிருந்து விடுதலையை பெறக்கடவோம்னு இந்த 19வது பத்தியத்தில் அழகா சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.